வைத்துடன் கைத்தலம் பற்றிட வந்தது தம்பி தங்க கம்பி பூச்சூடவும் பாய் போடவும் பூச்சூடவும் பாய் போடவும் சுபவேளை தான் தேவதை போல் ஒரு பெண்ணிங்கு வந்தது நம்பி உன்னை நம்பி இந்த மைத்துனன் கைத்தலம் பற்றிட வந்தது தம்பி தங்க கம்பி சொந்தம் தேவாதி தேவரும் சூழ நலம் பாட மூன்று முடி போட ஆண்டாள் துணை கூட வேதங்களில் ஆராயணம் பூப்பதலில் ஆலிங்கனம் தேவதை போல ஒரு நம்பி இந்த மைத்துடன் கைத்தலம் பற்றிட வந்தது தம்பி தங்க கம்பி கைத்தலம் பற்றிட வந்தது தம்பி தங்க கம்பி போல ஒரு